రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం పేరాణై కురుంగుడియం పెరుమానై తిరుత్తంగాల్ ఊరానై కరంబనూర్వుత్తమనై முத்திலங்கு காரார்த்தின் கடல் ஏழும் மலையேழ் இவ்வுலகுண்டும் ஆராதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே. நூற்றி எட்டு திவதேசங்களிலே சோழ நாட்டு திருப்பதிகளிலே மூன்றாவது திவதேசமான திருக்கரம்பனூர் என்கிற உத்தமர் கோயிலினுடைய அனுபவம் இன்றைக்கு. இந்த திவ்யதேசம் ஸ்தலபுராண ரீதியாக கதம்ப க்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது. கதம்ப க்ஷேத்திரம் என்பது கதம்பனூர் என்பதாக மாறி நாளடைவில் கரம்பனூர் என்பதாக மாறிவிட்டது. அப்போது வழக்கத்தில் இருந்த பெயரான கரம்பனூர் என்பதையே திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே கையாண்டிருக்கிறார். ஆழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும் போது கரம்பனூர் உத்தமனை என்று இந்த எம்பெருமானை உத்தமனாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் புருஷோத்தமன், அதனால ஆழ்வார் அவனை உத்தமன் என்று செல்லமாக அழைக்கிறார். அப்படி ஆழ்வாராலே உத்தமன் என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவ்யதேசம் அதிலிருந்து உத்தமர் கோயில் அப்படின்னு வழங்கப்படுறது. கதம்ப க்ஷேத்திரம், திருக்கரம்பனூர், உத்தமர் கோயில் என்றெல்லாம் வழங்கப்படக்கூடிய இந்த திவ்யதேசம் கதம்ப வனம் என்கிற புராண பிரசித்தியான வனத்துக்கு நடுவே திகழக்கூடியதாகும். ஸ்ரீரங்கத்திலே வடதிருக்காவிரி தென் திருக்காவிரி என்பதாக காவிரியே ரெண்டு நதிகளா பாயிறா. அதிலே வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்தினுடைய கரையிலே அமைந்திருப்பது இந்த ஆச்சரியமான திருக்கரம்பனூர் என்கிற உத்தமர் கோயில் திவ்யதேசம். ஆழ்வார் உறையூர் விஷயமாக கோழியும் என்று ஒரு பதத்தை மட்டுமே மங்களாசாசனம் செய்தது போல, பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் விஷயமான பாசுரத்தில் பல திவ்யதேசங்களை குறிப்பிடுகிற பொழுது கரம்பனூர் உத்தமனை என்பதாக இரண்டு சொற்கள் மட்டும் பயன்படுத்தி இந்த எம்பெருமானையும் இந்த திவ்யதேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணினார். அதனாலே ஆழ்வாருடைய திருவாக்காலே வந்த காரணத்தை பற்றி இது திவ்யதேசத்தாக திவ்யதேசமாக இடம்பெற்றது, அடையாளம் காணப்பட்டது. கோழியும் என்பதில் திவ்யதேச பெயரை மட்டும் ஆழ்வார் சாதித்தார். இங்கு திவ்யதேசத்தினுடைய பெயரையும் பெருமாளுடைய பெயரையும் சேர்த்து ஸ்தலம் பெருமாள் என்று இரண்டையும் மங்களாசாசனம் செய்கிறார். ஒரு க்ஷேத்திரத்தினுடைய ஏதாவது அம்சம் மட்டுமாவது ஆழ்வாருடைய வாக்கிலே வந்துவிடாதா என்று ஏங்கி தவித்த பெருமாள்கள் பிராட்டிகள் பலர், ஆழ்வாருடைய வாயிலே நம்ம ஊர் சம்பந்தப்பட்ட ஏதானும் ஒண்ணு வந்துட்டா எல்லோரும் நம்மளை திவ்யதேசம்னு கொண்டாடுவா, நாமளும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே இடம் பிடிக்கலாம் என்பதாக ஆழ்வார் வாக்கிலே வரவேணும் என்று போட்டி போட்டுக் கொண்டு சேவை கொடுத்த எம்பெருமான்கள் தாயார்கள் அதிகம். அப்படி ஆழ்வார்கள் பொதுவா ஒரு திவ்யதேசத்தினுடைய பெயரை மட்டும் சொல்லி மங்களாசாசனம் பண்றது உண்டு. அப்படி பெயர் மட்டும் வந்துடுத்துனாலே அது திவ்யதேசம்தான். உதாரணம் திருக்கோழி என்கிற உறையூர், அல்லது பெருமாள் பெயர் மட்டும் வந்தாலும் கூட போதும் அது திவ்யதேசம். சில இடங்களிலே ஊர் பெயரும் பெருமாள் பெயரும் சேர்ந்து வரும், அது இன்னும் விசேஷம். சில இடங்களிலே தாயார் பெயரும் கூட சேர்த்து ஆழ்வார் சொல்வதுண்டு. சில இடங்களில் அந்த க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடியதான புண்ணிய தீர்த்தத்தையும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவார். இப்படி ஏதாவது ஒரு அம்சமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல அம்சங்களோ கூட ஆழ்வார் வாக்கிலே இடம்பெற்றுவிட்டால் அந்த க்ஷேத்திரமானது திவ்யதேச அந்தஸ்தை பெறுகிறது. அந்த ரீதியிலே பெரிய பெருமாளை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின போது பேராணை, அதாவது திருப்பேர் நகர் என்று நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட கோவிலடி என்கிற திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய அப்பக்குடத்தானை, குறுங்குடி எம்பெருமானை, திருக்குறுங்குடியிலே இருப்பவனான ஸ்ரீவைஷ்ணவ நம்பியை, திருத்தன்கால் ஊராணை, திருத்தன்கால் என்கிற திவதேசத்திலே சேவசாதிப்பவனான நின்ற நாராயண பெருமாளை, கரம்பனூர் உத்தமனை, தற்போது அனுபவிக்க தொடங்கியிருக்கிற இந்த உத்தமர் கோயில் எம்பெருமான் புருஷோத்தமனை, இவாளையெல்லாம் நான் எங்க சேவித்தேன் அப்படின்னா கண்டது தென்னரங்கத்தே, ஸ்ரீரங்கநாதனிடத்திலே இவாளையெல்லாம் சேவித்தேன் என்பதாக ஆழ்வாருடைய அனுபவம். நம்முடைய திவ்ய தேசங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவ கஷேத்திரங்களிலே முதல் கஷேத்திரமாக ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய தலைமையகமாக கோட்டையாக திகழ்வது பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம். இன்னைக்கும் இந்த லோகத்திலே எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நாம் தினம் சேவா காலத்துல சாத்து முறையில சொல்றச்ச ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தையா, ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தையான்னு, ஸ்ரீரங்க ஸ்ரீயானது திருவரங்க திருவானது ஸ்ரீரங்க செல்வமானது எந்த ஒரு உபதிரவமும் இல்லாமல் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நாளுக்கு நாள் மேன்மேலும் வளர வேண்டும், பொழிய வேண்டும், விளங்க வேண்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றோம். அந்த மங்களாசாசனமே பெருமாள் சன்னதியில விஞ்ஞாபிக்கிறச்ச பெருமாள் திருவடிகளிலே பண்ணக்கூடிய பிரார்த்தனையாகவும் அமைகிறது. அந்தந்த திவதேசத்துக்காரா அவாவா ஊர் பேரை சொல்லி ஸ்ரீசைல ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ கிங்ரோ ஸ்ரீன்லாம் சொல்றது இல்ல, எல்லோரும் பொதுவா ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு தான் பிரார்த்திச்சுக்கிறோம். அப்ப ஸ்ரீரங்கமாகிற முதல் திவ்ய தேசம் பிரதான திவ்ய தேசம் நன்று வாழ்ந்தால் எந்த விதமான உபதிரவங்களும் இல்லாமல் நாளுக்கு நாள் வாழ்ந்து கொண்டே போனால் அந்த ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசத்தை போலவே அதை சேர்ந்த அதை தொடர்ந்து பின்னாலே வரக்கூடிய மற்ற திவ்ய தேசங்கள் எல்லாம் கூட எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாமல் நாளுக்கு நாள் பொலிவுடன் விளங்கும் என்பதாக நம்முடைய பெரியோர்கள் ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்த்தையா, திருவரங்க செல்வமானது ஸ்ரீரங்க ஸ்ரீயானது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி பொழிய வேண்டும்? எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாமல் துருஷ்கர்கள் இம்சை பண்ணினா, இன்னும் எவ்வளவோ இம்சைகள்லாம் வந்தது, சைவர்கள் இம்சை பண்ணினா, அப்படி யாருடைய இம்சையும் இல்லாமல் இனிமேலாவது நிம்மதியாக காலாகாலத்துக்கும் அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ விளங்க வேண்டும் என்பதாக ஆச்சாரியர்களுடைய மங்களாசாசனம். அந்த மங்களாசாசனம் எல்லா திவதேசத்திற்கும் சேர்ந்ததுதான். எல்லா திவதேசத்தினுடைய பெயரை சொல்லலன்னாலும் ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே எல்லா திவதேசங்களும் வந்துடுறது. அதனால ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்க மகாத்மியம்னு சொல்லக்கூடிய ஸ்தல புராணத்துல சொல்றச்சையும் ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் விஷயமான கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடிய அரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் அவளுடைய திருவுள்ளம் அவ பேசக்கூடிய பேச்சு இதிலெல்லாம் கூட வரக்கூடிய ஒரு விஷயம், எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் ராத்திரி ஏகாந்த சேவையின் போது ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறா, ரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாளோடைய சேர்ந்து இங்க சயனிச்சுக்கிறா, ஸ்ரீரங்கத்திலே சயனிச்சுக்கிறா, கார்த்தால விஸ்வரூபம் ஆற வரைக்கும் எல்லா திவதேசத்து எம்பெருமான்களும் பெரிய கோவில்ல ரங்கநாதனோடைய இருக்கா, கார்த்தால விஸ்வரூபம் ஆனாவிட்டு அவாவா அவாவாளுடைய திவதேசத்துக்கு புறப்பட்டு போயிடுறா, திரும்ப மறுநாள் ராத்திரி வந்து சேடுறா, மறுநாள் போடுறா, இப்படி தினம் நடக்கிறதுன்னு சொல்றது உண்டு. அதுக்கு உதாரணம் இல்ல அதுக்கு பிரமாணம், இந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து 20 மைல் தொலைவிலே இருக்கக்கூடிய திருப்பேர் நகர் பெருமான ஸ்ரீரங்கத்துல சேவிச்சேன்னு சொல்றார். எத்தனையோ நூத்துக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி பெருமாளையும் இங்க சேவித்தாராம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடியதான திருத்தன்கால் பெருமாளையும் சேவிக்கிறார். இதோ ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய உத்தமர் கோயில் பெருமாளையும் சேவிக்கிறார். ஆக எல்லா திவதேசத்தின் பெருமான்களும் வரா அவால இந்த பாட்டுல இவ்வளவுதான் சுவாமி அடக்க முடிஞ்சது, அப்ப எல்லா பெருமாளும் சேவை சாதிக்கிறா, இந்த பாட்டுல இத்தனை பேர் தான் சொல்ல முடிஞ்சது என்னாலேன்னு ஆழ்வாருடைய அனுபவம். இது ஒன்னே போறோம் எல்லா திவதேசத்தின் பெருமான்களும் இங்க வரான்றதுக்கு. அப்படி இந்த கரம்பனூர் உத்தமனை எங்க சேவித்தார் ஆழ்வார்னா ஸ்ரீரங்கத்துல சேவித்தார் அப்படின்றத தெரிவிக்கிறார். அப்போ ஆழ்வார் இந்த திவதேசத்துக்கு வரவே இல்லையா, இந்த பெருமாளை நேர சேவித்து இங்க வந்து மங்களாசாசனம் பண்ணவே இல்லையா அப்படின்னா, ஆழ்வார் பல காலம் இங்கே எழுந்தருளி இருந்தார் உத்தமர் கோவில்ல, அதை பார்க்க போறோம். பெருமாளுக்கு உத்தமன்னு பெயர், புருஷோத்தமன் தான் அங்க பெருமாளுடைய திருநாமம். ஸ்ரீமதே பூர்ணவல்லி நாயிகா சமேத புருஷோத்தம பரபிரம்மனே நமஹான்னு தான் பெருமாளுக்கு நாமாவளி அர்ச்சனை எல்லாம் நடக்கிறது தினம். ஆனா ஆழ்வார் சுருக்கமா பெருமாளை செல்லமா உத்தமன் அப்படின்னு கொண்டாடுறார். உத்தமன் அப்படின்னா என்ன? புருஷா, புருஷால சாஸ்திரமானது இரண்டு வகைகளிலே நாலு விதமா பிரிக்கிறது. ஒண்ணு அதமா அதமன், கீழே இருந்து மேல போனா அதமா அதமன் அப்படின்னா மட்டத்திலையும் மட்டமானவன், தானும் வாழ மாட்டான் பிறரையும் வாழ விட மாட்டான். அவனுக்கு மேல அதமன், மத்தவால அழிச்சுட்டாவது தான் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். அவனுக்கு மேலே மத்தியமன், தானும் நன்னா இருக்கணும் மத்தவாள நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் மத்தியமன், சராசரி மனுஷன். அவனுக்கும் மேலேதான் உத்தமன். இந்த உத்தமனுக்கு மேலான மனிதன் கிடையாது. உத்தமன் என்பவன் யார், அவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்தி கொண்டாவது பிறரை வாழ வைப்பவன். தான் தாழ்வதனாலே, தான் இறங்கி வர்றதுனால ஒருத்தர் நன்னா இருக்கா அப்படின்னா, தான் தாழ்ந்தாலும் பரவாயில்ல அவன் நன்னா இருக்கணும்னுட்டு அவளுக்காக தாழ வேண்டிய அவசியமே இல்லாத தான் தாழ்ந்து வந்து இறங்கி வந்து அவளை வாழ வைப்பவன், அவன் உத்தமன். ஆச்சரியமான தனுர்மாசத்திலே இன்றைய பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி என்பதாக ஆண்டாள் நாச்சியாராலே அருளி செய்யப்பட்ட பாசுரம். அதிலும் கூட ஆண்டாள் உத்தமன் என்றுதான் எம்பெருமானை கொண்டாடுகிறாள். உத்தமன் என்று அங்கே யாரை சொல்லுகிறாள்? ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று திருவிக்ரமாவதார எம்பெருமானை சொல்லுகிறாள். இந்த சர்வ சராசரமும் லோகங்கள் அண்ட சராசரங்கள், எத்தனை உலகங்கள் உண்டோ எத்தனை பிரம்மாண்டங்கள் உண்டோ அத்தனையும் இந்த எம்பெருமானுடைய சொத்து, இந்த உத்தமனுடைய சொத்து. அப்படி இருக்கச்ச தேவர்கள் சரணாகதி பண்ணிவிட்டா, தேவர்கள் பிரார்த்திச்சுருட்டா, தேவர்கள் கெஞ்சி கேட்டான்றதுக்காக மகாபலி யாகம் பண்ண இடத்துக்கு இவன் போய் யாச்சகம் கேட்கறான். மூணு அடி மண்ணு கொடுன்னு யாச்சகம் கேட்கறான் போய். என்ன தலையெழுத்து இவனுக்கு? அவ கேட்டுட்டா அவளுக்காக போய் கேட்கறான். அதனால வந்து தான் யாச்சகமே கேட்க வேண்டிய நிலையில இல்லாமல் இருப்பவன். இவன் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரக்கூடியவன், எல்லாத்துக்கும் சுவாமி, எல்லா சொத்துக்கும் அதிபதியான சுவாமி. இருந்தாலும் அவளுக்காக இறங்கி போறானோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னை நாடியவர்கள் தன்னை சரணாகதி பண்ணவா, அவ நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் தன்னை தாழ்த்தி கொண்டு வரானோ இல்லையோ, அதனால தான் தாழ்ந்தாலும் பரவாயில்ல மத்தவா நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உத்தமனிவன். இவனுக்கு மேல ஒருத்தன் கிடையாது லோகத்திலே உத்தம புருஷன். ஆகையினாலே உத்தமன் என்பது பெருமாளுக்கு தகுந்த திருநாமம். இன்னொரு விதமாகவும் இதை சொல்லலாம். எப்படின்னா, புருஷா, உத்புருஷா, உத்தர புருஷா, உத்தம புருஷன் என்பதாக நாலு. புருஷா அப்படின்னா பொதுவா ஜீவர்கள், உத்புருஷா அப்படின்னா இந்த சம்சார மண்டலத்திலே பிறந்து பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்து சீவைகுண்டத்துக்கு போய் மோட்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்த ஜீவர்கள், முக்தாத்மாக்கள், அவளுக்கு உத் புருஷா. புருஷா இல்லையே வசந்த ஸ்தித்தியில இருக்கக்கூடியவா, சாதாரணமா பிறந்தும் வைகுண்டத்துக்கு போனவா உத் புருஷா. உத்தர புருஷான்னு சொல்லக்கூடியவா இந்த சம்சார மண்டலத்துக்கே வராம எம்பெருமானோடைய கூட என்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களான நித்தியசூரிகள். நித்தியசூரிகள்லாம் அவதாரம் எடுத்து ஆழ்வார்களா வரா, அப்படி வரா இப்படி வராலே என்ன, அதெல்லாம் அவதாரம், பெருமாளை போல அவதாரம். அவளுடைய கர்மாவினாலே அவ பண்ணின பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக, அதை கழிச்சுட்டு போறதுக்காக இங்க வரலையவா. பெருமாளை போல ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக, இல்ல பெருமாளுடைய அவதாரத்துக்கு துணையா இருந்து கைங்கரியம் பண்ணணும்ன்றதுக்காக அவதாரம் எடுக்கிறாவா. அது கர்ம சம்பந்தத்தினாலே ஏற்படக்கூடிய நம்மை போன்ற பிறவி அல்ல, ஜென்மா அல்ல. ஆகையினாலே அது அவதாரம் தான். அவ உத்தர புருஷா, பெருமாள் ஒருத்தன் மட்டும் உத்தம புருஷன். புருஷா, உத்புருஷா, உத்தர புருஷா, எல்லோரையும் வாழ வைப்பவனான இவா யாருக்காக வேணாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு இறங்கி வந்து உபகாரம் பண்ணக்கூடியவனான, இவாளை வாழ வைக்கக்கூடியவனான உத்தம புருஷன் ஒருத்தன் தான் அவன். புருஷா, உத்புருஷா, உத்தர புருஷா அப்படின்னுட்டு புளூரல்ல சொல்றோம், பன்மையில சொல்றோம், நிறைய பேர் இருக்கா. ஆனா உத்தம புருஷன் அப்படின்னுட்டு ஏக வசனத்துல சொல்றதுனால, ஒருமையில சொல்றதுனால இவன் ஒருத்தன் தான், சிவன் நாராயணன் ஒருத்தன் தான் உத்தமன். அப்பேற்பட்ட உத்தமன் என்கிற திருநாமம் இந்த ஸ்தேத்திரத்தை எம்பெருமானுக்கு எப்படி வந்தது? ரெண்டு காரணம் பற்றி வந்தது. ஒன்னு, பிரம்மாவுக்காக இந்த எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்திலே சேவை சாதித்தான், சிவன் சொல்லக்கூடிய ருத்ரனுடைய பிரம்மத்தி தோஷத்தை நீக்குவதற்காக இந்த க்ஷேத்திரத்து பெருமாளும் பிராட்டியும் அனுகிரகம் பண்ணினான். ஜனக மகாராஜாவுக்கும் இந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான். இப்படி பிரம்மன் ருத்ரன் ஜனகன் இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அவளுக்காக இந்த ஊருக்கு இறங்கி வந்தபடியினாலே மேலே இருக்கக்கூடிய வசந்த வஸ்து இவாளுக்காக கீழே இறங்கி வந்தபடியினாலே தன்னை தாழ்த்திக் கொண்டு இவாளை வாழ வைத்த உத்தமனிவன். இன்னொன்னும் இவெல்லாம் ஏதோ பெரிய தேவர்கள் பெரிய கர்ம யோகி ஜனகர் இவெல்லாம் பிரார்த்திச்சுட்டா வரான், அது பெரிய விஷயம் இல்ல. நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிற மனுஷெல்லாம் கூட்டா வந்துடுவானா சுவாமி அப்படின்னா, அவளுக்காக வந்தேன் அவ காரியம் ஆயிடுத்து உடனே புறப்பட்டு போயிட்டனான்னா இல்லையே. காலாகாலத்துக்கும் வரக்கூடிய எல்லோரும் சேவிக்கணும்ன்றதுக்காக இன்னமும் கூட இந்த சலத்திலே நான் சயனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த க்ஷேத்திரத்திலே இன்னும் சயனித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறேன். என்ன யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், சேவிக்கலாம், யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம், அவாவாளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பதாக வாய திறந்து பிரார்த்திக்காத நமக்காக கூட நாம் வருவதற்கு முன்னேயே அந்த க்ஷேத்திரத்திலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்பேற்பட்ட உத்தமன். பிரம்மனோ ருத்ரனோ ஜனகனோ வாய திறந்து கேட்டா பிரார்த்திச்சா அவளுக்காக இறங்கி வந்தான் சரி, இருந்தா கூட இருந்த இடத்துல இருந்தே அனுகிரகம் பண்ணாம இறங்கி வந்து பண்ணபடினாலே உத்தமன், அங்கேயும் உத்தமன் தான் அவன். பிற்காலத்தை சேர்ந்த ஆமெல்லாம் கூட அவனை வாய திறந்து பிரார்த்திக்காம அவனே வந்து சயனிச்சுருக்கான். அன்னைக்கு வந்தவன் இன்னும் போகல, இன்னும் இருந்துருக்கான், இன்னைக்கும் நம்ம அவனை போய் அனுபவிக்கலாம், வேணுன்றத கேட்டு வாங்கிக்கலாம். அதனால பிரார்த்திக்கவே பிரார்த்திக்காத நமக்கும் வரம் தரக்கூடிய உத்தமனாக பெருமாளங்க எழுந்தருள் இருப்பதினாலே இப்படி ரெண்டு காரணம் பற்றி அவனை ஆழ்வார் உத்தமன் என்று கொண்டாடுகிறார். இங்கே மூலவர் புருஷோத்தமன் என்று புராணத்திலே சொல்லப்பட்ட உத்தமன் என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். புஜங்க சயனம், அதாவது ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம், கிழக்கு பார்த்தாப்பல முகத்தை வச்சுட்டு சயனிச்சுருக்கிற பெருமாள். உற்சவருக்கும் கூட இங்க புருஷோத்தமன் தான் திருநாமம். தாயாருக்கு பூர்வாதேவி பூர்ணவல்லி அப்படின்னு எல்லாம் திருநாமம். விமானம் உத்தியோக விமானம், தீர்த்தம் கதம்ப தீர்த்தம், ஸ்தல விரக்ஷம் கதலி விரக்ஷம்னு சொல்லக்கூடிய வாழை மரம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை சாதித்தான் அப்படின்னா, பிரம்மாவுக்கு, கதம்ப மகரிஷின்னு சொல்லக்கூடிய கதம்ப முனிக்கு, ருத்ரனுக்கு, உபரிச்சரவசு அப்படின்ற மகாராஜாவுக்கு, சனகாதிகள் நால்வருக்கு, சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதர்களாகிற நால்வர் மகா யோகிகளான இவா நாலு பேருக்கு இவாளுக்கெல்லாம் பெருமாள் நேர சேவை சாதித்தான். இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணின ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், அதுவும் ஒரே பாசுரம். ஸ்ரீரங்கத்து பாசுரத்திலே ஸ்தலத்து பெயரையும் பெருமாள் பெயரையும் குறிப்பிடுவதான இரண்டு வார்த்தைகள், இரண்டு சொற்கள் மட்டும்தான். அதுதான் இந்த திவதேசத்துக்கான மங்களாசாசன பாசுரம். வைகானச ஆகம ரீதியிலே திருவாராதனங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சேத்திரம் இது. பிரம்மாண்ட புராணத்திலே இந்த கதம்ப க்ஷேத்திரத்தினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது, அதை இப்போது அனுபவிக்கலாம். பிரம்மா பெருமாளுடைய நாபிக் கமலத்திலேந்து தோன்றினான். தான் எங்கேருந்து வரோம் என்பதை பிரம்மா உணர்வதற்கே பல கோடி யுகங்கள் ஆகிவிட்டதாம், பல ஆயிரம் கோடி யுகங்கள் ஆகிவிட்டதாம். பெருமாளுடைய நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புள்ளேருந்து ஒரு தாமரை தண்டு வர்றது, அது அப்படியே நீண்டு மேல போறது, அந்த தண்டுக்கு மேல ஒரு தாமரை, அந்த தாமரை விரிந்து மலர்ந்திருக்கிறது, நிறைய இதழ்கள் அதற்கு, நடுவிலே மகரந்தம், அதுக்கு மேல பிரம்மா உட்கார்ந்துருக்கான். இந்த பிரம்மா பிறந்த குழந்தை கண்ணை திறந்து பாக்குறதுக்கு நேரமாகறாப்புல இவன் கண்ணை திறந்து நாம யார், கீழே என்ன பெரிய தாமரை, இந்த தண்டு எங்கேயோ போறது, யார் இது தாங்கிட்டு இருக்கா, இந்த தண்டு பார்த்தா ஒரு நாபியில ஒரு தொப்புள்ள போய் நிக்கிறது, அது யாருடைய நாபின்னு பார்த்தா ஆச்சரியமா பெருமாள் சயனிச்சுருக்கான். இவன் யாரு, நான் யாரு, இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், யார் நம்மளை படைச்சது, இதெல்லாம் பிரம்மா மனசுல ஓடுறது. இத பெருமாளை வந்து பல ஆயிரம் கோடி யுகங்கள் தியானம் பண்ணி தபஸ் பண்ணி தெரிஞ்சுண்டானாம் பிரம்மா. சுவாமி நான் யாரு, நீங்க யாரு, என்ன ஏன் படைச்சீங்கோ, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு பல ஆயிரம் கோடி யுகங்கள் தபஸ் பண்ணினானாம். சஹஸ்ர கோட்டி யுகதாரினே நமஹா அப்படி தபஸ் பண்ணி பெருமாள் பிரம்மாவிடத்திலே பேச ஆரம்பித்தார். ஆரம்பித்து நான் தான் பரதத்துவம் பரம்பொருள், எல்லோருக்கும் மேலான தெய்வம் நான் தான், நான் தான் உன்னை படைச்சேன், உன்னை படைத்ததுனாலே நான் தான் சர்வ சுவாமி, ஜகத்துக்கே நான் தான் சுவாமி, நீ என் உடம்பில இருந்து தோன்றியபடியினாலே நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு புள்ள, நான் தான் பகவான் அப்படின்னு பெருமாள் தன்னுடைய குணங்களை, தன்னுடைய ஏற்றங்களை, தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் கூட பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி தன்னை பற்றி எல்லோருக்கும் எடுத்து சொல்லி பகவானை சேவிக்க வேண்டியது, பகவானை ஆராதனை பண்ண வேண்டியது பக்தர்கள், பகவானாலே படைக்கப்பட்டவர்கள் அனைவருடைய கடமை என்பதை நீ உணர்த்துவாயாக அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். இந்த பிரம்மாவானவன், முதல்ல நான் உங்களை ஆராதனம் பண்றேன் சுவாமி, நான் ஆராதனம் பண்ணிட்டோ அதன் பிறகு மத்தவாளிடத்துல பெருமாள் ஆராதனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாதான் அது சரியா இருக்கும். ஆகையினால நான் முதல்ல ஆராதனம் பண்றேன்னு பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சா அப்போதான் ஸ்ரீரங்க விமானத்தோடு கூட ஸ்ரீரங்கநாதன் பார்க்கடல்ல இருந்து அப்படியே உற்பத்தி ஆறாம். பெருமாள் திருப்பார்க்கடல்ல ஹெணிச்சுட்டு இருக்கார், அவருடைய தொப்புள்ள இருந்து தாமரை தண்டு போறது, அந்த தாமரை தண்டு ஒரு தாமரையை தாங்கிறது, அந்த தாமரை எங்க இருக்கிறதுன்னா சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய லோகத்துல இருக்கிறது, அதுக்கு மேல பிரம்மா இருக்கான், இவர் இருக்கிறது க்ஷீராப்தியில, அவன் இருக்கிறது சத்தியலோகத்துல. பகவான ஆராதனம் பண்ணணும், என்ன பண்ணணும், அவன் இருந்த இடத்துலயே பண்ணணும்னா பகவானுடைய ஒரு விக்கிரகம் தேவை, அர்ச்சாவதாரம் தேவை, அதுதானே நாம எங்க இருக்கோமோ அங்க வரும், நாம எப்படி பூஜை பண்ணாலும் அது ஏத்துக்கும். ஆகையினாலே சத்தியலோகத்துக்கு அந்த பத்மநாபனுடைய ஒரு அர்ச்சா விக்கிரகம் தேவை, அதையும் நீங்களே அனுகிரகம் பண்ணணும்னு பிரம்மா பிரார்த்தித்த போது பெருமாள் சரி அப்படியே ஆகட்டும் அனுகிரகம் பண்ணினான். அவனுடைய அனுகிரகத்தின்படி பிரம்மாவினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி திருப்பார் கடலிலிருந்து தோன்றியதுதான் ஸ்ரீரங்க விமானத்தோடு கூடிய பெரிய பெருமாள் மூலவர். அப்போது அவருக்கு ஜெகநாதன் பெயர் அவருக்கு, ஏற்கனவே பார்த்தோம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாவிட்டுதான் ஸ்ரீரங்கநாதன் பெயர் அவருக்குன்னு. அந்த ஸ்ரீரங்க விமானத்தோடே கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜெகநாதனை பல காலங்கள் பிரம்மா சத்தியலோகத்திலே திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் அவர் யார் மூலமா எப்படி போய் கடைசியில ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படின்றதெல்லாம் உறையூர் திவதேச வைபவத்தை பாக்கறச்ச பார்த்தோம். இப்போ இங்க விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மா நம்மளை முழுசா புரிஞ்சுட்டு இருக்கானா இல்லையா, நம்மளை தினம் ஆராதனம் பண்றான், பக்தியா பண்றான், ஸ்ரத்தையா பண்றான், ஆனா நம்மளை முழுசா புரிஞ்சுட்டு இருக்கானா அப்படின்றத நாம சோதிக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு லேசா ஒரு ஆசை. என்ன பண்ணார், பிரம்மா ஆராதனம் பண்ணக்கூடிய அந்த விக்கிரகத்தில இருந்து பெருமாள் அப்படி மறைஞ்சு பூலோகத்துக்கு வந்துட்டார். பூலோகத்திலே இப்போது உத்தமர் கோயில் திருக்கரம்பனூர் என்று சொல்லப்படுகிற திவ்யதேசம் அப்போது நிறைய கதம்ப மரங்கள் நிறைந்த வனமாக, கதம்ப வனமாக இருக்கிறது. கதம்ப வனம்னு பெயர் அதற்கு, நிறைய கதம்ப மரங்கள் நிறைந்த வனம். அந்த கதம்ப மரத்தோட கதம்ப மரமா மாறிவிடுறார் பெருமாள். ஆயிரக்கணக்கான கதம்ப மரங்கள் இருக்கு, அதுல தானும் ஒரு கதம்ப மரமா பெருமாள் மாறிவிட்டார். பிரம்மாண்டன்னா பெருமாள் அனுபவிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தான், புரிஞ்சுட்டான் பெருமாள் இப்ப விக்கிரகத்திலே இல்ல, எங்கேயோ போயிருக்காருன்னு பிரம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. பெருமாள் விக்கிரகத்திலே இல்லை, சத்தியலோகத்திலே இல்லை, பெருமாள் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கணும், அங்க போய் பெருமாள் ஆராதனம் பண்ணணும், அதை விட வேற என்ன காரியம் நமக்குன்னு பெருமாளை தேடிட்டு புறப்பட்டான். எல்லா லோகங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு பாக்குற இடத்துல எல்லாம் பெருமாள் எங்க இருக்காரு தேடிண்டே போறான். கடைசியில தன்னுடைய பக்தி அவனுக்கு கை கொடுத்தது பிரம்மாவினுடைய ஆராதனை, பிரம்மாவினுடைய பக்தி, பகவத் கைங்கரியம் வீண் போகல. இந்த கதம்ப கஷேத்திரத்திலே, கதம்ப வனத்திலே, கதம்ப மரத்தோட கதம்ப மரமா, ஒரு கதம்ப மரமாவே பெருமாள் மாறி ஐக்கியமானத கண்டுபிடிச்சிட்டார் பிரம்மா. நேரம் அந்த கதம்ப மரத்துக்கிட்ட வந்தார். பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அத்தனை திருமஞ்சனம், ஆராதனம், நைவேத்தியம் எல்லாத்தையும் அந்த கதம்ப மரத்துக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டார். தன் கையிலே இருக்கக்கூடிய கமண்டலத்திலே இருக்கக்கூடிய சத்தியலோகத்து தீர்த்தத்தை கொண்டு கதம்ப மரமாக மாறி இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு, அதாவது கதம்ப மரத்திற்கு திருமஞ்சனம் பண்ணி உபநிஷத்தெல்லாம் கூட சேவிச்சு திருமஞ்சனம் பண்ணி திருவாராதனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்படி பிரம்மா கையில் இருக்கக்கூடிய கமண்டலத்திலேருந்து அந்த கதம்ப மரத்திலே திருமஞ்சனம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜலம் அந்த தீர்த்தம், அந்த கதம்ப மர உருவில் இருக்கக்கூடிய பெருமாள் திருமேனி தீர்த்தமானது அப்படியே பெருக்கெடுத்து ஓடி ஒரு குளம் போல மாறித்து, ஒரு தடாகமா மாறித்து, அது ஒரு புஷ்கரணியானது. கதம்ப வனத்திலே கதம்ப விருட்சமாக மாறிய பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம் அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதனாலே கதம்ப புஷ்கரிணி கதம்ப தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. இன்னைக்கும் அந்த குளம் இந்த உத்தமர் கோயில் சொல்லக்கூடிய திவதேசத்திலே ஆச்சரியமா இருக்கு. அது எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், திருமஞ்சன தீர்த்தம், பிரம்மாவாலே தன்னுடைய கமண்டலத்திலிருந்து கொட்டப்பட்டு திருமஞ்சனம் பண்ணப்பட்ட தீர்த்தம். பண்ணிட்டு துவாதசாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய வாசுதேவ மந்திரத்தினாலே அந்த கதம்ப விருட்ச வடிவிலே இருக்கக்கூடிய பெருமாளை பிரம்மா பல காலம் ஆராதனை பண்ணி பெருமாளை மகிழ்விக்கிறான். ஆராதனம் பண்ணணும்னு பெருமாள் சொன்னார், சுவாமி விக்கிரகம் கொடுன்னு கேட்டான், ஸ்ரீரங்க விமானத்தோட கூட விக்கிரகத்தை கொடுத்தார், ஆராதனை பண்ணிட்டு வந்தான். சரி, திடீர்னு பெருமாள் காணோம், அதோட வந்தா வரார் வரல என்ன போறார், நமக்கு விக்கிரகத்தை கொடுத்து ஆராதனை பண்ண சொன்னா அதை பண்றதுதான் நம்ம காரியம், அவர் வரும்போது வருவார் அப்படின்னு அங்க பண்ணிட்டு இருக்காம பெருமாள் எங்க போயிருக்கான்னு தேடிண்டு வந்தான் பாருங்க. அது நிஜமான பக்தி, வந்து கண்டம் புடிச்சுட்டான் பாருங்க. அப்ப எத்தனை பிரயத்தனப்பட்டிருப்பான், எத்தனை பிரயாசப்பட்டிருப்பான் பெருமாள் எங்க இருக்காருன்னு தேட, கண்டுபிடிச்சிட்டான். பெருமாளுக்கு திருவாராதனம் அங்க அர்ச்சாவதாரத்திலே ரங்கநாதனா ஜெகநாதனா இருக்கக்கூடியவனுக்கு என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் இந்த கதம்ப மரமா இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் பண்ணினான். அப்போ இவனுடைய பக்தியை கண்டு பெருமாள் சிலிர்த்து போனார், ஸ்லாகித்தார், ஆஹா பரவாயில்ல நன்னா பக்தியா இருக்க நம்ம மேல அப்படின்னு. அதனால உன்னுடைய ஆராதனையினாலே உன்னுடைய பக்தியினாலே நான் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு பெருமாள் கேட்கிறார். கேட்டப்போ அப்படின்னு ஒண்ணு இல்ல சுவாமி, உன் ஆராதனம் பண்ணணும்னு சொன்னீர், நீர் சொன்னதுனால பண்ண ஆரம்பித்தேன், ஆனா அந்த ஆராதனையே எனக்கு பிடிச்சு போயிட்டு உம்ம திருவாராதனம் பண்ணாம உம்ம சேவிக்காம இருக்க முடியல என்னால, அதனாலதான் தேடிண்டு வந்தேன், எனக்கு இதுவே போறோம், இதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா. ஆனாலும் பெருமாள் வெறும விடுவேரா, இல்ல இத்தனை ஆசையோட வந்து திருவாராதனம் பண்ண உனக்கு சிருஷ்டி சாமர்த்தியம் அப்படின்ற வரத்தை கொடுக்கறேன், அதாவது நீயே படைக்கல் படைக்கலாம், படைப்பு தொழிலை ஏற்று நடத்தலாம், நான் உன்னை சிருஷ்டி பண்ணினோ இல்லையோ நீ இனிமேல் சிருஷ்டியை பாத்துக்கலாம், அதுக்கான வழிவகைகள்லாம் நான் ஏற்படுத்தி தரேன், அந்த சக்தியை உனக்கு கொடுக்குறேன், எப்படி சிருஷ்டி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், எந்த மந்திரத்தை கொண்டு பண்ணணும், எந்த விதத்துல பண்ணணும்ன்றதெல்லாம் நான் உனக்கு உபதேசம் பண்ணி சிருஷ்டிகர்த்தாவா உலகத்தை படைக்கக்கூடிய தொழிலை பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே உன்னை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு. நிஜமாவே லோகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணின இவன் அந்த பொறுப்பை பிரம்மாவரிடத்திலே ஒப்படைத்தான் அன்று. அதுல இருந்துதான் பிரம்மா சதுர்முகன் என்றும் பிதாமகன் என்றும் ஒரு சக்தி வாய்ந்த தேவத்தையாக மாறினான் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அப்படி பிரம்மாவுக்கு சிருஷ்டி கர்த்திருவம்னு சொல்லக்கூடிய தொழிலை வரமாக கொடுத்த க்ஷேத்திரம் இது. அப்ப இதை யார் படைச்சா அப்படின்னா, பிரம்மா அப்படின்றது ஒரு பதவிதான், நேத்து வேற பிரம்மா இருந்தான், இன்னைக்கு வேற பிரம்மா இருக்கான், நாளைக்கு வேற பிரம்மா இருப்பா, அதாவது நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னா நம்முடைய நேத்து இன்று நாளை அல்ல, பிரம்மாவுடைய ஆயுஷ் எத்தனை இருக்கிறதோ அந்த பூர்ண ஆயுஷ் ஒரு பிரம்மா இருக்கான்னா அதுக்கு முன்னாடி ஒரு பூர்ண ஆயுள் காலம் இன்னொரு பிரம்மா இருந்தான், அடுத்தது வேற பிரம்மா வரப்போறான்னு ஒரு பதவி அது, அவ்வளவுதான். அப்படி இப்ப இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மாவுக்கு பெருமாள் சிருஷ்டி சாமர்த்தியம்னு சொல்லக்கூடிய வரத்தை அனுகிரகம் பண்ணின க்ஷேத்திரம் இது. ஆகையினாலே அந்த சந்தேகம் வேண்டாம். இப்படி பெருமாள் இங்க வந்து கதம்ப விருட்சமா இருந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல கதம்ப முனி அப்படின்னு சொல்லக்கூடிய கதம்ப மகரிஷின்னு ஒருத்தர், அவர் பெருமாளை சேவிக்கணும்னுட்டு இந்த கதம்ப க்ஷேத்திரத்திலே தபஸ் பண்ண ஆரம்பித்தார். பெருமாள் இங்கு கதம்ப மரமா தோன்றினதையும் அவருக்கு திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தம் கதம்ப புஷ்கரணியா இருக்கிறதையும் கேள்விப்பட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு தேடிந்து வந்த அவர், நிறைய கதம்ப விருட்சங்கள் இருக்கு சுவாமி, நீங்க எந்த கதம்ப மரமா இருக்கீங்கோ என் கண்ணுக்கு தெரியணும், சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சு தவஸ் பண்ண ஆரம்பித்தார். நிஜமாவே கடுமையான தவம் எல்லாம் பண்ணினர். அவருடைய தவத்தினால் மகிழ்ந்த பெருமாள் அவர் கண்ணுக்கு முன்னாலே வந்து நான் தான் பெருமாள் அப்படின்னு கதம்ப மரமாவும் பெருமாளாவும் மாறி மாறி காட்சி கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணினர். அவரும் நன்னா அனுபவித்து சேவித்தார். அவருடைய பக்தியை புரிந்து கொண்ட பெருமாள், நீங்களும் இந்த ஊர்ல இருந்துட்டு என்ன தினம் திருவாராதனம் பண்ணிட்டு வாங்கோன்னு நியமித்தார். ஏற்கனவே பிரம்மாவுக்கு சிருஷ்டி கர்த்திருவம்னு சொல்லக்கூடிய பட்டத்தை பதவியை கொடுத்தார். அந்த நன்றியை மறக்காமல் பிரம்மாவும் இந்த ஊர்ல இருந்துட்டு பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கான்னு புராணம் சொல்றது. இப்ப கதம்ப மகரிஷியையும் பெருமாள் இங்க இருந்து எனக்கு ஆராதனம் பண்ணிட்டு வான் நியமிச்சபடினால கதம்ப மகரிஷியும் பெருமாள் தினம் இந்த க்ஷேத்திரத்துல இருந்து ஆராதனம் பண்ணிட்டு வரார். இன்னைக்கும் பெருமாள் ஆச்சரியமா இங்க புருஷோத்தமனா சயனிச்சுட்டு இருக்கார். புஜங்க சயனம், ஆதிசேஷன் என்கிற பாம்பு படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய திருவடிகளின் கீழே பெருமாளை வணங்குவது போல கதம்ப மகரிஷி கையை கூப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்னைக்கும் சேவிக்க முடியும். இந்த கஷேத்திரத்தில இருந்து என்ன சேவிச்சுட்டு எனக்கு ஆராதனம் பண்ணிடுவான்னு சொன்னதுனால பெருமாளுடைய திருவடிகள்ல இருந்து திருவடி பக்கத்துல இருந்து பெருமாள் அனுபவித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு வருகிறார். அந்த கதம்ப மரமாக பெருமாள் இருந்த போது பிரம்மாபாலே அவருக்கு திருமஞ்சனம் பண்ணப்பட்டு கதம்ப புஷ்கரணியா மாறின தீர்த்தம் இருக்க பாருங்க. அந்த கதம்ப தீர்த்தத்துக்கு ஸ்ரீரங்கத்திலே நடக்கக்கூடியதான நான்கு பிரம்மோற்சவங்களில் மாசி மாத பிரம்மோற்சவத்திற்கு திருப்பள்ளி ஓட திருநாள் அப்படின்னு பெயர். அந்த திருப்பள்ளி ஓட திருநாள் பிரம்மோற்சவத்தினுடைய அஞ்சாம் நாள் ஐந்தாம் நாள் அன்று பெருமாள் புறப்பாடார சமயத்துல இந்த கதம்ப புஷ்கரணிக்கு வந்து அங்க தீர்த்தம் சாதிக்கிறார். தீர்த்தம் சாதிக்கிறது அப்படின்னா பெருமாள் குளத்துல இறங்க மாட்டார், புஷ்கரணியில இறங்க மாட்டார், பெருமாள் மேல கரையில தான் எழுந்திருப்பார், வாகனத்திலேயோ பள்ளக்கிலயோ எழுந்திருப்பார். பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரிய மாத்திரம் கொண்டு போய் அந்த புஷ்கரணியிலே தீர்த்த வாரியாட்டமா ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வருவா. அது பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிப்பது அப்படின்னு சொல்றது, அதை வந்து சாதாரணமா தீர்த்தம் சாதிக்கிறதுன்னு சொல்லி வழக்கத்துல வந்து கொடுத்த அந்த ஊர்ல. அப்படி ஆச்சரியமா பெரிய பெருமாள் தன்னுடைய திருவடிகளை சோதித்துக் கொண்டு தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை இந்த தீர்த்தத்திலே சேர்த்து விட்டு போகிறார் வருஷத்துக்கு ஒரு நாள். இந்த விதமாக பிரம்மாவுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினான், கதம்ப மகரிஷிக்கும் அனுகிரகம் பண்ணினான். கதம்ப மரமாக பெருமாள் சேவை சாதித்தபடியினாலே கதம்ப கஷேத்திரம் கதம்பனூர் அப்படியே மாறி கரம்பனூர்னு ஆயிடுத்து. அடுத்தது பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணதுனால பிரம்மா இங்க இருந்து இன்னைக்கும் பெருமாளை சேவிச்சுருக்கான். ருத்ரனும் கூட இந்த கஷேத்திரத்துக்கு வந்து இந்த பெருமாள் தாயாரை சேவித்து தன்னுடைய சாப விமோசனம் பெற்றான். அதாவது ஒரு காலத்துல சதுர்முகன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாவுக்கு ஐந்து முகங்கள் ஐந்து தலைகள் இருந்துதான். ருத்ரனுக்கும் ஐந்து தலைகளாம். ஒரு முறை அசப்புல அஞ்சு தலையோட பாக்குறதுக்கு ருத்ரனாவே இருக்கிறதுனால ருத்ரன் மாதிரியே இருக்கிறபடினால தெரியாம பார்வதி என்ன பண்ணாலாம் பிரம்மாவினுடைய கால அலம்பினாலாம் பாத பூஜை பண்றதுன்னு அவள் தன்னுடைய பர்த்தாவான ருத்ரனுக்கு பாத பூஜை பண்றதா நினைச்சுட்டு தெரியாம மாமனாரான பிரம்மாவுக்கு கால அலம்பி பாத பூஜை பண்ணிட்டா போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு சிவனுக்கு கோபம் வந்துடுத்து எனக்கு தானே பண்ணுவேன் என்ன இவருக்கு மாத்தி பண்றையே அப்படின்னா, இல்ல அஞ்சு தலை இருந்ததுனால நீங்க தான் நினைச்சுண்ட அப்படின்னா போட்டிருக்கு. உடனே இந்த தலை தானே பிரச்சனை, எனக்கும் அஞ்சு தலை உனக்கும் அஞ்சு தலைன்னா என்ன அர்த்தம், இந்த வில்லங்கம் ஏற்பட்டதே இந்த தலையினால தானே, இரு உன்னுடைய ஒரு தலையை கிள்ளுடுறேன்னு அஞ்சு தலைகள்ல ஒரு தலையை கிள்ளுட்டான். தன் தகப்பனுடைய தலையை கிள்ளியபடியினாலே அந்த தலை கபாலம் அந்த மண்டவோட அப்படியே இவனுடைய கையில ஒட்டிடுத்து இவன் கிள்ளிய கையில இருந்து அந்த கபாலம் போக மாட்டேன்றது. பிரம்மா சபிச்சுட்டான் கோபத்துல, வெத்த தகப்பன்னு பார்க்காம வேதம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்ம வித்துன்னு பார்க்காம சதா சர்வ காலமும் நான் எல்லா வேதங்களையும் சொல்லிட்டு இருக்கேன், இத்தனை தலை இத்தனை வாய் இருக்கிறது எதற்கு, எல்லா வேதங்களையும் சொல்றதுக்கு தான். அப்படி வேதம் ஓதக்கூடிய பிரம்ம வித்துன்னு பார்க்காம பெத்தாப்பன்னு பார்க்காம உன் அகங்காரத்தினால என் தலையை கிள்ளுட்டியோன்னு, என் தலை உன் கையை விட்டு போகாது அப்படின்னு சபிச்சுட்டான். இவர் அந்த கையில அந்த கபாலம் ஒட்டின்னு இருக்கிறபடினால எந்த காரியத்தையும் பண்ண முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டார், ரொம்ப சிரமப்பட்டார். அப்போ அவருக்கு எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு வழி, என்ன வழி அப்படின்னா அந்த மண்டவோடு இருக்க பாருங்கோ அது கபாலம், கபாலம் அப்படின்றது ஒரு பாத்திரம் மாதிரியா இருக்கிறது, அந்த கபாலத்தை கொண்டு எல்லாரிடத்துலயும் போய் பிக்ஷ வாங்கணும். எப்போ அந்த கபாலம் நிறையறதோ அப்போ தானா அந்த கபாலம் ருத்ரனுடைய கையில இருந்து உதிர்ந்து விழுந்து விடும். அப்போ அவனுக்கு சாப விமோசனம் என்பதாக அவனுக்கு சாப விமோசனத்துக்கு வழி சொல்லப்பட்டது. இப்படி தகப்பனையும் வேத அத்தியனம் பண்ணின ஒரு வேத வித்தையும் கொண்டதுனால பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து, கையில கபால வேற ஒட்டிண்டுடுத்து, இப்ப என்ன பண்றது, கஷேத்திரத்துக்கு கஷேத்திரம் போய் பிக்ஷை எடுக்கணும். எந்த கஷேத்திரத்திலே அந்த கபாலம் நிறைகிறதோ அப்ப தானா உதிர்ந்து விழும். இவர் அப்படியே ஒரு ஒரு ஊரா சஞ்சாரம் பண்ணிட்டு ஒரு ஒரு தேசமா சஞ்சாரம் பண்ணிட்டு போற இடத்துல எல்லாம் பிக்ஷை வாங்கிட்டு வர அந்த பாத்திரமா நிறையறதா காணும். கடல்ல பெருங்காயத்தை கரைச்சா போல போட்டுட்டே இருக்கா நிறைய மாட்டேன்றது. கடைசியில இந்த பெருமாளுக்கு உத்தமன்னு பேருன்னு சொல்றாளே, நம்ம அப்பாவான பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்றான், கதம்ப மகரிஷிக்கு அனுகிரகம் பண்றான், உத்தமன்னு பேர் வச்சிருக்கான், கண்டிப்பா நமக்கு இவங்கிட்ட போனா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி இந்த உத்தமர் கோவிலுக்கு வந்து இந்த பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான் ருத்ரன். இங்க பிக்ஷை எடுத்துக்கொண்டு வந்தபடினாலே பிக்ஷாடனர் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ருத்ரனுக்கு பெயர். பிக்ஷாடனர் பிக்ஷாண்டார் அப்படின்னு எல்லாம் அந்த சிவனுக்கு பெயர். அப்ப சைவ சம்பிரதாயத்துல இந்த கோவிலை பிக்ஷாண்டார் கோவில் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த ருத்ரனை பிக்ஷாண்டார்னு அவ ரொம்ப பக்தியோட வணங்குறா. சைவர்கள் வரார் வந்து பெருமாளிடத்திலே வந்து, சுவாமி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, சாப விமோசனத்துக்காக வந்திருக்கிறேன், உத்தமன் பெயர் உங்களுக்கு, பிரம்மா முதலானவர்களுக்கெல்லாம் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ண தேவரீர், எனக்கும் பண்ணணும் சுவாமி அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறான். பிரார்த்தித்த போது தானம் வழங்குவது, வாரி வழங்குவது, அனுகிரகம் பண்றது, செல்வத்தை கொழிப்பது, ஐஸ்வர்ய மழைய பொழியறது, இதெல்லாம் யார்? சாட்சாத் பெரிய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி. தன் பக்கத்துல இருந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயார் அவளை பார்த்து, பெருமாள் தேவி ருத்ரனுக்கு அனுகிரகம் பண்ணு, கேட்கறான் பாவம், அவனுக்கு பிக்ஷை போடு அப்படின்னு நியமிக்கிறார். தாயாரும் சந்தோஷமா பெருமாள் சொல்லிட்டாருன்றதுக்காக நிறைஞ்ச மனசோட முழு மனசோட ருத்ரனுக்கு கைப்பிடி அரிசி எடுத்து பிக்ஷை போடுறான். அந்த கபாலத்துல பிராட்டி கையாலே கைப்பிடி அரிசி வாங்கி அந்த அரிசியானது அந்த கமண்டலத்திலே அந்த கபாலத்திலே விழுந்தாவிட்டு ஒரு க்ஷணத்துல கமண்டலம் அந்த கபாலம் அப்படியே நிறைஞ்சு போயிடுது. கபாலம் நிறைஞ்சு போய் ருத்ரனுடைய கையிலே ஒட்டி கொண்டிருந்த அந்த பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலை கபாலம் தானே உதிர்ந்து ஒரு பூ செடியிலிருந்து உதிர்ந்து கீழே விழுறாப்புல விழுந்துடுத்து. அப்பா இப்பதான் இவனுக்கு அப்படியே நிம்மதி பெருமூச்சு வந்தது, தப்பித்தோண்டா சுவாமின்னு ஆயிடுத்து. இப்படி ருத்ரன் கபாலத்திலே பிக்ஷையிட்டு இவள் இட்ட பிச்சையினாலே அந்த கபாலம் பூர்ணமானபடியினாலே நிறைந்தபடியினாலே எங்க போயும் எத்தனை பேர்கிட்ட பிச்சை வாங்கியும் நிறையாத பூர்ணமாகாத இந்த கபாலம் இவளாலே பூர்ணமானபடியினாலே அவளுக்கு பூர்ணவல்லின்னு பெயர் அவருக்கு. வல்லின்னா கொடின்னு அர்த்தம்னு பார்த்தோம். கொடி போன்ற இடையை உடையவள், கொடி போன்று நளினமாக வளைந்து நெளிந்து அழகாக இருக்கக்கூடியவள், கொடி எப்படி பார்த்தா கண்ணை பறிக்கிறதோ அந்த மாதிரி அழகா இருக்கக்கூடியவள் அர்த்தம் பொதுவா வல்லின்னா. இவ என்ன வல்லின்னா பூரணவல்லி, இவள் நிறைவானவள், இவளே நிறைவானவள், இவரிடத்திலே ஒரு குறையும் கிடையாது, பூரணமானவள். இவள் கிட்ட போய் யார் எதை கேட்டாலும் அவளுக்கும் ஒரு குறையும் கிடையாது, அவளுக்கும் பூரணமா எல்லாத்தையும் தரக்கூடியவா, பூரணமா எல்லா அனுகிரகமும் பண்ணக்கூடியவோ. அதனால ருத்ரனுக்கு கைப்பிடி அரிசிதான் போட்டா அதுவே அவனுக்கு பூரணமாகி அந்த கபாலத்தை நிறைத்து அவனுடைய சங்கடத்திலிருந்து அவனை விடுபட்ட செய்தது. இந்த நன்றியை மறக்காமல் என்னுடைய கையில இருந்த கபாலம் கழண்டு விழும்படியா அனுகிரகம் பண்ணின பெருமாளையும் பிராட்டியும் சேவிச்சுண்டு ஆராதனை பண்ணிட்டு நானும் இங்கே இருந்துடுறேன்னுட்டு ருத்ரனும் அந்த ஊர்லயே தங்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பெருமாளை சேவிக்கிறதுக்காக பிரம்மா வென்ன ருத்ரன் என்ன ரெண்டு பேரும் இந்த ஊர்லயே இருந்துட்டு இருக்கா. இது ஒரு சரித்திரம். சீதா பிராட்டியினுடைய தகப்பனாரான ஜனக மகாராஜா அவர் ராஜ்ய பாரம் எல்லாம் சுமந்தது போறோம், நல்ல ஆச்சரியமா ராஜ்யம் எல்லாம் பண்ணி ஆயிடுத்து, வயசான காலம், இதுக்கு மேல நாம பகவத் சிந்தனையில ஈடுபட்டு க்ஷேத்ராடனம் போயிண்டு நிறைய புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு பெருமாள் தாயாரெல்லாம் சேவிச்சுண்டு அப்படியே போய் வைகுண்டத்துக்கு சேரலாம்னு விட்டு ராஜ்யபாரத்தெல்லாம் தகுந்தவாறு இடத்துல ஒப்படைத்து விட்டு ஆத்த விட்டு வந்துட்டார். தீர்த்த யாத்திரையா வர்றார். வந்தபோது இந்த கதம்ப க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை கேள்விப்பட்டு இங்க வந்து சேர்றார். இந்த இடத்துல எந்த ஒரு தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணாலும் அது பல மடங்கா பலன் தரும் அப்படின்னு இந்த சிலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இவர் தன்னுடைய ஆச்சாரியரான கௌதமர் காசியப்பர் இவாளையெல்லாம் ரித்விக்குகளா கொண்டு அதாவது வாத்தியாரா வச்சுண்டு இங்க ஒரு யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். அப்படி ஆச்சரியமா வேதத்திலே சொல்லப்பட்ட முறையிலே யாகம் நல்லா சிறப்பா தொடங்குறது. அப்போ அந்த யாகத்திலே சமர்ப்பிப்பதற்காக ஹவிஸ், அவின்னு சொல்லக்கூடிய ஹவிஸ், ஏற்கனவே பார்த்தோம், அரிசி மாவும் நெய்யும் கலந்து பண்ணப்படக்கூடிய அட போல இடக்கூடிய ஒரு பதார்த்தம் புரோட்டாசம்னு பெயர்றதற்கு, அதை பண்ணி வச்சா எடுத்து அதை மொத்தமா பண்ணி வச்சுட்டு ஒரு ஒருத்தர் பேர் சொல்லி ஒன்னு ஒன்னா போடுறதுன்னு வழக்கம் இல்ல. ஒரு ஒரு தேவதைக்குன்னு ஒரு பாத்திரம், இந்த பாத்திரம் விஷ்ணுவனுடையது, இந்த பாத்திரம் இந்திரனுடையது, இது ருத்ரனுடையதுன்னு அந்த பாத்திரத்தையே இது இது இவாளோடுதுன்னு சொல்லி அவ பேரை சொல்லி அவளுடைய மந்திரத்தை சொல்லி அவளுக்குன்னு ஒதுக்கணும். அந்த ஒதுக்கிற முறைக்கு பரிகல்பனம்னு பெயர். அப்படி பாத்திர பரிகல்பனம் பண்ணி அதன் பிறகு அவளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த புராட்டவாசம்னு சொல்லக்கூடிய ஹவிஸ், ஹவி, அதையும் அந்த பாத்திரத்துல வச்சு அதுவும் அவ பொருட்டு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவ பங்குன்னு அவ பேர அவ மந்திரத்தை சொல்லி அதையும் அவளுக்குன்னு ஒதுக்கணும். அதுக்கு அபிமந்திரணம்னு பெயர். அப்படி வச்சுட்டு யாகத்துல அவாவாளுடைய டேர்ன் வரைச்ச அவாவாளுடைய பிரகரணம் வரைச்ச அவாவா பேரை சொல்லி ஸ்வாகா ஸ்வாகான்னு கொடுத்தா யாகத்துல அவிசாவா வாங்கிப்பா, அவ திருப்திப்படுவா, அனுகிரகம் பண்ணுவா, யாகம் பூர்த்தியாகும். இந்த மாதிரி பாத்திர பரிகல்பனம் பண்ணி அபிமந்திரணம் பண்ணி வைத்ததை யார் பேரை சொல்லி பண்ணி வச்சிருக்காளோ அவளுக்கு தான் சரியா யாகத்துல சமர்ப்பிக்கணும். ஆள் மாத்தி போட்டு கூடாது, போட்டா இவரும் அதிருப்தி ஆயிடுவார், அவரும் அதிருப்தி ஆயிடுவார், யாகம் கெட்டு போயிடும். யாகம் பண்ணி வைக்கிறவா பண்றவா ரெண்டு பேருக்கும் பாவம் சம்பவிக்கும், பிரம்மரட்சசா போவா. அதனால ரொம்ப ஜாகிரதையா பண்ண வேண்டிய காரியம், எல்லாத்தோட பிரதானமான காரியம் இந்த யாகங்கள்லாம் இவா வனங்கள்ல காடுகள்ல பண்ணுவா. அப்படி பண்றச்ச நாய் நரி இதெல்லாம் அந்த புரோட்டாசம்னு சொல்லக்கூடிய ஹவிச மோந்து பாக்கிறதோ வாய வைக்கிறதோ இல்ல தாண்டதோ அதெல்லாம் பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சு கூட தெரியாம கூட பண்ணக்கூடாது, தெரிஞ்சும் பண்ணக்கூடாது. இவாளுக்கு தெரியாம ஒரு நாய் என்ன பண்ணிட்டு இவா ஹவிசு ஹவிசுக்காக வச்சிருந்த புரோட்டாசத்தை மோந்து பார்த்துடுத்தோ இல்ல தாண்டி பார்த்துடுத்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி எச்சல் பண்ணி அசுத்தம் பண்ணிடுத்து. இவா இதை கவனிக்கல, இதுக்காக தான் அடியன் சொன்னேன் தெரிஞ்சும் பண்ணக்கூடாது தெரியாதையும் பண்ணக்கூடாது. இவா கண்ணெதிர்க்க ஏதோ நடந்துடுத்து பாக்குறா, ஏதோ வாயில்லாத பிராணி தெரியாம பண்ணிடுத்தோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் அதை இவா யாகத்துல பயன்படுத்தக்கூடாது. இவாளுக்கு தான் தெரியலையே சுவாமி, யாருமே பாக்கல, அப்புறம் எப்படி நாய் வந்து அதை அசுத்தம் பண்ணிடுத்துன்னு தெரியும் அப்படின்னா, இவா பாக்கலன்னா கூட அது அசுத்தமானது அசுத்தமானதுதான். அதை எந்த தேவத்தைக்கு போடுறாளோ அந்த தேவத்தை கோச்சுண்டு நாய் மோந்து பார்த்தத நாய் எச்சல் பண்ணதெல்லாம் எனக்கு போடுறியான்னு கோவிச்சுண்டு இவனை வந்து நிகிரகம் பண்ணும், தண்டிக்கும். அதனால என்ன பண்ணா தெரியாம இவா வந்து அந்த ஹவிச ஏதோ ஒரு தேவத்தைக்கு இதுல விநியோகம் பண்ணினா, அப்போ அந்த யாகம் வந்து அசுத்தியா எடுத்து கெட்டுப்போயெடுத்து பண்ணக்கூடிய ரித்விக்கிழக்குகளுக்கெல்லாம் கூட தோஷம் வந்துடுத்து. இத பண்ண உடனே அந்த தேவத்தையினுடைய சாபத்தினால இவாளுக்கு மேல மந்திரம் மறந்து போயிடுத்து, மந்திரம் வரல. இதுக்கு மேல என்ன பண்ணணும்ன்ற ப்ரொசீஜர் மறந்து போயிடுத்து, பிரயோகம் கூட ஞாபகம் இல்ல. அதனால எல்லாம் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னா யாகம் தடைப்பட்டு போயிடுத்து. ஜனக்கர் ரொம்ப மனம் வந்து போயிட்டார், ஆசையா ஒரு யாகம் பண்ணணும்ட்டு வந்தோம் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு. இது வரைக்கும் எத்தனையோ யாகங்களை ஜனக்கரம் பண்றாரு, இவாளம் பண்ணி வச்சிருக்கா, ஆனா ஒரு நாளும் இந்த மாதிரி ஆனது இல்லையே, எதனால இந்த மாதிரி ஆறுதுன்னு எல்லோரும் பெருமாளை நோக்கி தியானம் பண்றா. சுவாமி எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு எந்த காரணத்தினாலே யாகம் தடைபட்டதுன்னு காட்டி கொடுக்கணும்னு தியானம் பண்றா. அப்ப அந்த சமயத்துக்கு ஊர் பேர் தெரியாத முன்ன பின்ன பார்க்காத ஒரு முனிவர், ஒரு ரிஷி பல சிஷியர்களை கூட அழிச்சுண்டு அந்த சிஷியர்களுக்கெல்லாம் வேதம் அத்தியனம் பண்ணி அத்தியாபனம் பண்ணிட்டே வரார். அதாவது வேதம் சொல்லி கொடுத்துட்டே வரார், இந்த குழந்தைகள்லாம் வேதம் சொல்லிட்டு ஆச்சாரியன் பின்னாடி வரது கோஷ்டியா வரா. நேர ஜனகரண்ட வந்து ஓ ராஜ ரிஷியே, இது வரைக்கும் பாருங்க இந்த கதம்ப மரம், இந்த கதம்ப மரத்தை தெய்வமாக நீங்கள் வணங்கினால் இத உபாசனை பண்ணினா உம்முடைய குறை தீரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார், சொல்லிட்டு புறப்பட்டார் அங்கிருந்து. ஜனகர் கேட்கிறார், சுவாமி நீங்க யாரு, நான் எதுக்கு இந்த மரத்தை உபாசிக்கணும், எதனால இந்த மரத்தை உபாசிக்கணும், அந்த மரத்தை உபாசிக்கிறதுனால எப்படி என்னுடைய குறை தீரும், எனக்கு என்ன குறை, இதெல்லாம் கேட்கிறார். அப்பா உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும், நீ வெறுமை இந்த மரத்தை உபாசனை பண்ணு, ஆராதி இந்த ஸ்தோத்திரம் பண்ணு, அது மட்டும் போறோம்னு அவர் புறப்பட்டு போயிட்டார் அங்கிருந்து. சரின்னு ஜனகரம் அவர் பேச்ச கேட்டு இந்த கதம்ப விருட்சத்துக்கு திருமஞ்சனம் பண்றது, ஆராதனம் பண்றது, பூஜை பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, அதை துதிக்கிறது, சேவிக்கிறது, பிரதட்சிணம் பண்றதுன்னு எல்லாம் பண்ணிட்டு வரான். அப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, பெருமாள் பேசலாம், கதம்ப விருட்சமா இருக்கக்கூடிய பெருமாள் பேசுறான், இந்த கதம்ப மரம் யாரும் அல்ல, சாட்சாத் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் புருஷோத்தமன் நான் தான், எதனால யாகம் தடைபட்டு போனதுன்னா நாயாலே அசுத்தம் பண்ணப்பட்ட ஹோம திரவியங்களை ஹவிச கொண்டு ஹோமம் பண்ணினீங்கோ, அதனால உங்க புத்தி கலங்கி போய் மந்திரம் மறந்துடுத்து பண்ணக்கூடிய பிரக்கிரிய ப்ரொசீஜரும் மறந்துடுத்து, இனிமேல் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டோ இடத்த ஹோம குண்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்திக்காக ஒரு புண்ணியாக வாசனம் பண்ணிட்டோ திரும்ப புதுசா திரவியங்கள் வாங்கிட்டு வந்து திரும்ப புதுசா ஹவிசெல்லாம் ரெடி பண்ணி யாகம் பண்ணினா உங்களுடைய புத்திக்கு தெளிவு ஏற்படும், யாகம் நல்லபடியா நடக்கும், நானும் சந்தோஷப்படுவேன், உங்களுக்கும் வேண்டின பலன் கிடைக்கும்னு பெருமாள் சாதிக்கிறார். சரின்னு மன்னிச்சுடுங்கோன்னு எல்லாருமா பெருமாள் இடத்துல கோஷ்டியா மன்னிப்பு கேட்டுண்டு பெருமாள் சொன்னபடிக்கு திரும்ப புதுசா ஆரம்பிக்கிறா, யாகம் நல்லபடியா நடக்கிறது, யாகத்தை பூர்த்தி பண்ணுடா. பூர்த்தி பண்ணி முடிச்ச உடனே பூர்ணாவதி சமயத்துல, பூர்ணாவதி முடிஞ்ச சமயத்துல பெருமாள் தன்னுடைய நிஜமான வடிவத்தை இந்த கதம்ப மரத்துல இவாளுக்கு காட்டி கொடுக்கிறார். அதாவது எல்லாருமா அந்த கதம்ப மரத்தை முன்னாடி விழுந்து சேவிக்கிறா, கோஷ்டியா சுவாமி எங்களுடைய தப்பு என்ன எங்களுக்கு தெரியப்படுத்தி உணர்த்தி நீங்க ஆச்சரியமா எங்களை திருத்தி நீங்க சொன்னபடிக்கு நாங்க யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டோம், நீங்க மாத்திரம் இல்லைன்னா எங்க தப்பு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, யாகமத்தையும் நாங்க முடிச்சிருக்க மாட்டோம், யாகத்தை பாதியில விட்ட பாவம் வந்து நாங்கெல்லாம் பிரம்மராட்சசால அழஞ்சுட்டு இருப்போம் காலாகாலத்துக்கும். என்னைக்கு ஒரு மகான் வந்து எங்களை எல்லாம் சாபத்திலேருந்து விடுவிக்கிறது? உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் அதுல இருந்தெல்லாம் நாங்க மீட்கப்பட்டு அப்படியெல்லாம் ஹிம்சப்படாம அவஸ்தப்படாம நல்லபடியா யாகத்தை பூர்த்தி பண்ணினோம்னு சேவிக்கிறா. சேவிக்கிறச்ச பெருமாள் நான் உங்களுக்கு என்னுடைய உண்மையான சுரூபத்தை காட்டி கொடுக்கிறேன்னுட்டு திருவனன் தாழ்வானாகிற ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான தன்னுடைய சயனகோலத்தை பெருமாள் இந்த மரத்திலே அவளுக்கு காட்டி கொடுக்கிறார். அப்போ இந்த கதம்ப மரமாக இருக்கக்கூடியது நான் தான் அப்படின்னுட்டு பெருமாள் வந்து தன்னுடைய சுயரூபத்தை அவளுக்கு காட்டி கொடுத்தான் புருஷோத்தமனாக. அப்போ பெருமாளுடைய உந்தின்னு சொல்லக்கூடிய தொப்புள்ள இருந்து பிரம்மாவும் தோன்றி இவாளுக்கு சேவை கொடுத்தான். நீங்கெல்லாம் என்ன தெய்வம்னு நினைச்சு சிருஷ்டிகர்த்தான்னு நினைக்கிறீங்கோ, ஆனா என்ன படைத்தவன், என்னை காப்பாத்திரவன், என்ன அனுகிரகம் பண்ணினவன், என்னையும் சாபத்திலேருந்து மீட்டவன் எல்லாம் இந்த பெருமாள் தான். இவனாலதான் நான் இருந்துருக்கேன், இவன் தான் என்ன தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெய்வம் எனக்கும் பெருமாள் இவன் தான், அதனாலதான் நாம எல்லாம் புருஷா, நமக்கெல்லாம் உத்தமனான புருஷன் இவன் அப்படின்றபடினாலே இவனுக்கு புருஷோத்தமன் பெயர் அப்படின்னு விட்டு பெருமாளுடைய பெருமையை பிரம்மா அங்க உபதேசம் பண்றான். அடுத்த க்ஷணம் ருத்ரனும் அங்கே தோன்றுகிறான், கையில கபால பாத்திரத்தோட தோன்றி இந்த மாதிரி இவருடைய ஒரு தலையை கிள்ளினதுனால எனக்கு கபாலம் கையோட ஒத்துண்டுத்தோ, நான் பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து, எனக்கு நான் சாப விமோச்சனம் தேடி ஊர் ஊரா அலைஞ்ச போது இந்த பெருமாள் தான் தாயாரிடத்திலே அனுகிரகம் பண்ணி தாயாரிடத்துல சொல்லி பெருமாள் வாக்குப்படி தாயார் பிக்ஷையிட்டதுனால எனக்கு சாபவிமோசனம் கிடைத்தது, பிரம்மத்தி தோஷமும் போயிடுத்து, அதனால நானும் இங்கே இருந்துட்டு இந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன், எனக்கும் இவர் தான் சுவாமி, இப்படி மும்மூர்த்திகள் ரெண்டு பேரா சொல்லப்படுற எங்களுக்கு கூட இவர் தான் சுவாமி, அதனால இவர் தான் புருஷோத்தமன் சேவிச்சுக்கோங்கன்னுட்டு பிக்ஷபாத்திரத்தை கையில வச்சுட்டு இருக்கிற கோலத்துல ருத்ரனும் கூட பெருமாளுக்கு பக்கத்திலே நின்றான் கைய கூப்பிண்டு. இப்ப ஜனகருக்கு பெருமாளோடு கூட பிரம்மா ருத்ரனுட்டு மும்மூர்த்திகளுடைய தரிசனமும் கிடைத்தது. ஜனகர் சந்தோஷப்பட்டு பிற்காலத்திலே தான் சேவித்தது போல அந்த கதம்ப மரத்திலே பெருமாள் எப்படி புருஷோத்தமனா ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவையை இவருக்கு கொடுத்தானோ அதே திருக்கோலத்திலே இவருக்கு விக்கிரகம் ஏற்படுத்தி பெருமாள் கோவில் கட்டினான். அந்த ஜனகனாலே விக்கிரகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவிலைத்தான் நாம் இப்போது சேவிச்சுருக்கோம். அவன் தான் உத்தமர் கோயில் என்கிற திரு கரம்பனூர் திவதேசத்திலே சேவை சாதிக்கக்கூடியவனான புருஷோத்தமன் கரம்பனூர் உத்தமன். பெருமாள் ஆச்சரியமா ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுருக்கார், கதம்ப மகரிஷி அவரை சேவிச்சுருக்கார், பெருமாளுடைய உந்தியிலிருந்து பிரம்மாவரான், பெருமாளுக்கு பின்பக்கம் கொஞ்சம் தள்ளி பிக்ஷாடனா ருத்ரன் அங்கே கோவில் கொண்டிருக்கிறான். அதனால இன்னைக்கும் கூட இந்த ஜனகனுக்கு மும்மூர்த்திகளும் சேவை சாதித்தபடினாலே பெருமாள் எப்படி புருஷோத்தமனா சேவை சாதித்தாரோ அந்த மாதிரி புருஷோத்தமனா அவருக்கு விக்கிரகம் ஏற்படுத்தி பெருமாளுடைய தொப்புள்ள பிரம்மாவை ஏற்படுத்தி பிரம்மாவுக்கு ஒரு தனி கோவிலும் கட்டியிருக்கான். எதுக்காகன்னா தொப்புள்ள இருந்து வரக்கூடிய பிரம்மா முதல் முதல்ல பெருமாளை நோக்கி 1000 கோடி யுகங்கள் தபஸ் பண்ணின பிரம்மா, இந்த கஷேத்திரத்திலே கதம்ப மரத்தை ஆராதனம் பண்ணின பிரம்மா, தனியா இருக்கக்கூடிய பிரம்மான்னு ரெண்டு பிரம்மா இங்கே, பிக்ஷாடனுக்கும் தனி கோவில் இருக்கு. ஆக தான் பார்த்த மும்மூர்த்திகளுக்கும் ஜனகர் கோவில் கட்டினார், இந்த கோவிலுக்குள்ள 3 பேர் இருக்கா. ஆனா விஷயம் என்னன்னா இது பகவானுடைய க்ஷேத்திரம், பெருமாள் கதம்பவனமாக தோன்றிய கதம்பவனம், கதம்ப க்ஷேத்திரம், கதம்பனூர் திருக்கரம்பனூர். இங்கே பெருமாள் புருஷோத்தமன் என்றும் உத்தமன் என்றும் சொல்லக்கூடிய கரம்பனூர் உத்தமன் இவன் தான் பிரதானம், இவன் தான் தெய்வம் இங்கே. அவெல்லாம் இவனை சேவிச்சிருக்கான் நம்மளை போல பக்தாவா, ஆகையினாலே பெருமாள் தான் இங்கே பிரதானம். இப்ப ஏற்பட்ட பெருமாளுக்கு பூர்ணவல்லி என்பதாக தாயார். ஆச்சரியமா ரெண்டு திருக்கரங்களிலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு ஒரு திருக்கரத்தாலே அபயமளிப்பதைப் போலவும் இன்னொரு திருக்கரத்தாலே பிக்ஷையிடுவது போலவும் ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணுவது போலவும் சேவை சாதித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய தனி கோயில் நாச்சியார், தனி சன்னதி தாயாருக்கு. மூலவருக்கும் உற்சவருக்கும் பொதுவான பெயர் பூர்ணவல்லி என்பதாக. இந்த ரெண்டு சன்னதி மட்டும்தான் நம்மளுடைய சன்னதி இங்கே, மற்றபடி பெருமாளுக்கு எதிர கருடன் இருக்கார், அனுமார் இருக்கார், அவெல்லாம் உபசன்னதிகள். பிரம்மா சன்னதி, ருத்ரன் சன்னதி, இன்னும் நிறைய தேவதைகள் சன்னதி எல்லாம் இருக்கு, அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆழ்வார் பாடியது நம்ம திவதேசம் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு சன்னதி தான் நமக்கு. பெருமாளை பிரதட்சிணம் பண்றேன்னு போனா பின்னாடியே ருத்ரன் சன்னதி இருக்கிறபடினாலே அதையும் சேர்த்துதான் பிரதட்சிணம் பண்ண வேண்டியிருக்கோன்றதுனால நம்ம பெரியவாத எல்லாம் பண்றதில்ல, போறோம் பெருமாள் தாயாரை சேவிக்கிறோம் வந்துடுறோம், அதுதான் இன்னைக்கும் நடக்கிறது. சத்கீர்த்தி வர்தனன் என்பதாக ஒரு ராஜா, ரொம்ப தர்மம் பண்ணின தர்ம நெறியிலே அரசாண்ட ராஜா, பல வருஷங்களாக அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் புத்திரன் இல்லாத சோகத்தினாலே இந்த ஊர் பெருமாள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய உத்தமன் தெரிஞ்சுண்டு இங்க வந்து தபஸ் பண்ணினான். பெருமாள் புருஷோத்தமனா அவனுக்கு சேவை சாதித்து இந்த ஊர்ல நான் கதம்ப பரமா இருக்கேன், எனக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நீயும் உன்னுடைய தர்மபத்தினியும் சாட்டா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அனுகிரகம் பண்ணி அப்படியே இவா பண்ணினதுனால இவாளுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த சந்தோஷத்துல பெரிய ராஜாவான இவன் என்ன பண்ணினா, பெருமாளுக்கு விமானம், மண்டபம், கோபுரம், பிராகாரம், அப்புறம் பெருமாள் திருவாராதனம் தொடர்ந்து நிலையா நடக்கிறதுக்காக நிறைய பூமிகள் எல்லாம் தானமா கொடுத்து பெருமாளுக்கு சொத்துக்களையும் ஏற்பாடு பண்ணி வைத்தான். இந்த பெருமாளுக்கு பிரம்மோற்சவத்தையும் ஏற்படுத்தி நடத்தி வைத்தான். இதெல்லாம் பண்ணி இந்த பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தினாலே கடைசியில மோட்சத்துக்கும் போனான். திருமங்கை ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்திலே பல காலம் தங்கி கைங்கரியம் பண்ணியிருக்கார். எப்படின்னா இவர் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு, ரங்கநாதன் கோவிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்ப அங்க போய் அவனை சேவித்த போது பல பெருமாளும் அந்த ரங்கநாதன் இடத்திலே ரங்கநாதன் வடிவத்திலே இவருக்கு சேவை கொடுக்கிறார். அதுல இந்த கரம்புனூர் உத்தமனும் ஒருத்தர்னு பாசுரத்துல சொல்றார் ஆழ்வார். பேரானை குறுங்குடியம் பெருமானை கரம்பனூர் உத்தமனைன்னு சாதிக்கிறார். திருத்தங்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனைன்னு. இந்த கரம்பனூர் உத்தமன் அங்க சேவை சாதித்தான். அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு வந்தார். க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார், இவனை சேவிச்சுட்டார். இவனுடைய அழகு அவரை ரொம்ப கட்டி போட்டு கொடுத்தோ, இவனை சேவிச்சுண்டோ இவனை அனுபவிச்சுண்டு இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால அந்த பெருமாள் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திலே ஒரு குடிசையை, ஒரு துருகத்தை நிர்மாணம் பண்ணிக்கொண்டு அந்த கதம்ப புஷ்கரணியில தீர்த்தமாடிண்டு கொள்ளிடத்துல தீர்த்தமாடிண்டு அந்த பெருமாளை சேவிச்சுண்டு அங்கேருந்து தினம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்றான். ரங்கநாதனுக்கு கோபுரம் கட்டியிருக்கார், மதில் கட்டியிருக்கார், மண்டபம் கட்டியிருக்கார், பிராகாரங்கள்லாம் கட்டியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல என்னென்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு ஸ்ரீரங்க அதிபதேச வைபவத்தை அனுபவிக்கிற போது தெரியும். ஏழு பிராகாரத்துல ஒரு பிராகாரத்துக்கு ஆளிநாடன் திருச்சுற்றுன்னு இந்த ஆழ்வார் பேரே தான். இவர் கட்டின பிராகாரம் அது ஆளிநாடன் என்பதாக திருமங்கை ஆழ்வாருடைய பெயர்களிலே ஒண்ணு. இன்னொன்னு துவஜஸ்தம்பம் இருக்கக்கூடிய பிராகாரத்திலே இருக்கக்கூடிய மண்டபம் இந்த திருமங்கை ஆழ்வாராலேயே கட்டப்பட்டது. அந்த மாதிரி நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கார் ஆழ்வார். அந்த கைங்கரியத்தை எல்லாம் கூட உத்தமர் கோயிலுக்கு பக்கத்திலே இந்த கதம்ப புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய ஒரு தோப்புல ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிட்டு அங்கிருந்து தான் ஸ்ரீரங்கத்துக்கு தினமும் போய் கைங்கரியம் பண்ணாருன்னு இந்த ஊர் கல்வெட்டுல இருக்கு. இன்னமும் இந்த கதம்ப புஷ்கரணிக்கு வடக்கு பக்கத்துல நிறைய நன்செய் நிலம், நல்ல பயிர்கள் விளையக்கூடிய விவசாய நிலம் நிறைய உண்டு. அது பக்கத்துல நிறைய தென்னந்தோப்பு உண்டு. திருவள்ளரைக்கு போய் திருவள்ளரை பெருமாளை சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது இந்த உத்தமர் கோயில ஒட்டி ஒரு பாலம் வரும், ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பாலத்து மேல வண்டி வரைச்ச அதுல இருந்து இடது பக்கம் பார்த்தோம்னா ஆச்சரியமா நிறைய வயல்வெளிகள், நிறைய தென்னந்தோப்புக்கு நடுவுல இந்த கோவில், கோபுரம், விமானம், பிராகாரம் இதெல்லாம் ஆச்சரியமா சேவையாகும். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஊர் அந்த ஆழ்வார் தங்கியிருந்த தோப்புக்கு இன்னைக்கும் கூட ஆழ்வார் பட்டவர்த்தி அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரோட பெயரால ஆழ்வார் தங்கின இடம் என்கிற அர்த்தத்திலே வழங்கப்படுகிறது. ஆழ்வார் பட்டவர்த்தின்னு பெயர். இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற கல்வெட்டுல தெரிகிறது. அப்புறம் கடைசி காலத்துல ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலேயே போய் தங்கியிருந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் கைங்கரியம் பண்ணாருன்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த கரம்பனூர் உத்தமனைன்னு ஆழ்வார் இவரை மங்களாதாசனம் பண்ணிட்டு கண்டது தென்னரங்கத்தேன்னு இந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன்னு சொன்னாரோ இல்லையோ. இதற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானம் பண்ணின வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்றச்ச, வழிக்கரையிலே திருவாசலுக்கு ஒரு கதவிடாதே வந்து கிடக்கிறவனை அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். வழிக்கரை அப்படின்னா ஆத்தங்கரை. ஆத்தங்கரைய வழியா பயன்படுத்தி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுன்றது அந்த காலத்து வழக்கம். இப்ப இந்த கொள்ளிடக்கரையில தான் திருக்கரம்பனூர்னு சொல்லக்கூடிய திவதேசம் இருக்கு. அப்படியே அந்த கரமேலையே போனா தசாவதார சன்னதி வரும், வடக்கு வாசல் வரும், நேரா உள்ள போனா தாயார் சன்னதி, மேட்டழி சிங்கர் சன்னதி, ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ள போயிடலாம். அதனால கரையே வழியா அமைந்தபடியினாலே வழிக்கரைன்னு பெயர் இதற்கு. இந்த கொள்ளிடக்கரையிலே எல்லோருக்கும் வழியாக பயன்படக்கூடிய வழிக்கரையிலே இந்த உத்தமன் சயனித்துக் கொண்டிருக்கிறான். இவனுக்கு கோவில் இருக்கு. அந்த காலத்துல இந்த கோவிலுக்கு கதவு கிடையாதான், ராஜகோபுர வாசலுக்கு கதவே கிடையாதான். ராஜகோபுரம் உண்டு, வாசல் உண்டு, கதவு கிடையாது. வாசல்ல இருந்து சேவிச்சாலே பெருமாள் தெரியவர். போறவா வரவாள்லாம் உள்ள போய் சேவிக்கிறதுக்கு நாடி இல்லைன்னா கூட வெளியில இருந்தே பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம். அத வியாக்கியானத்துல பெரியவாசான் பிள்ளை காட்டி கொடுக்கிறார். வழிக்கரையிலே திருவாசலுக்கு ஒரு கதவிடாதே வந்து கிடக்கிறவனை, ஒரு கதவு கூட இல்லாம சயனிச்சுட்டு இருக்கான்பா வழிக்கரையில வந்து. ஏன் அப்படின்னா உள்ள வந்து சேவிக்கிறவா தான் சேவிக்க முடியும்னு இல்லாம ஏதோ காரியமா வயிற்று பொழப்புக்காக ஓடுறவாலும் கூட வாசல்ல இருந்தபடியே சேவிச்சுட்டு போலான்னு கதவே வேண்டான்னு அத்தனை இறக்கமா இவனுக்கு. அவ்வளவு பெரிய கோவில்ல ஒரு கதவு கூட இல்லாம பக்தாளுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உத்தமணிவன், புருஷோத்தமணிவன், யார் எப்ப வேணாலும் இந்த பக்கம் வருவா போவா, கோவில் திறந்திருக்கிற நேரத்துக்கு கோவிலுக்குள்ள வந்துதான் சேவிக்கணும்னு இல்ல, வரச்ச போறச்ச அப்படி பார்த்து கையை கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னு கதவே வேண்டான்னு வச்சுட்டான் பெருமாள். அப்படி இருந்தது, ஆனா இப்ப கதவு வந்து கொடுத்து பிற்காலத்துல அந்த விதேசத்துக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தா பெருமாளுக்கு சித்ரா மாசம் பௌர்ணமி திதி முடிய, சித்ரா பௌர்ணமி முடிய 10 நாள்கள் பிரம்மோற்சவம், பௌர்ணமிக்கு முன்னாலே 10 நாள்கள் முன்னாலே உற்சவம் தொடங்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரி ஆகும்படியாக பிரம்மோற்சவம். ஆணி மாசம் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம், கவசம் எல்லாம் கலைஞ்சு பெருமாளுடைய நிஜமான திருமேனிக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம், ஆவணி மாதத்திலே பவித்ரோற்சவம், புரட்டாசியிலே நவராத்திரி உற்சவம், திருக்கார்த்திகை உற்சவம் விசேஷமா நடக்கும் பெருமாளுக்கு. பெருமாள் வெளியூருக்கு போகக்கூடிய உற்சவம் அப்படின்னா மாசி மகத்தன்னைக்கு இந்த உத்தமர் கோயிலில் இருக்கக்கூடிய புருஷோத்தமன் உற்சவர் அவரும் திரு அன்பில்னு சொல்லக்கூடிய அன்பில் திவ்யதேசத்து பெருமாள் வடிவழகிய நம்பின்னுட்டு சுந்தரராஜ பெருமாள் அவரும் ரெண்டு பேரும் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்திலே வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரைக்கு வருவா. அன்பில் பெருமாள் அன்பில் இருந்து வருவார், இந்த பெருமாள் உத்தமர் கோயிலேருந்து வருவார், ரெண்டு பேரும் கொள்ளிடக்கரையில ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஒரு ஓல பந்தல் போட்டு வச்சிருப்பா. அங்க திருமஞ்சன வேதிக்கையை ஏலம் பண்ணி அதை இந்த ரெண்டு பெருமாளையும் ஏலம் பண்ணி இவருக்கு தனியா அவருக்கு தனியா திருமஞ்சனம் நடக்கும் மாசிமக தன்னைக்கு. அப்ப கொள்ளிட ஆத்துல ஜலம் போயிட்டு இருக்கும், ரெண்டு பெருமாளுடைய ஸ்ரீசடாரிக்கும் திருமஞ்சனம் விசேஷமா பால் தயிர் பழம் எல்லாம் போட்டு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி கொள்ளிடத்திலே தீர்த்தவாரி ஆகும். ரெண்டு பெருமாளுடைய ஸ்ரீசடாரியும் கொள்ளிடத்துல முக்கிய எடுப்பா. மாசி மகம் அப்படின்றது பொதுவா பெருமாளுக்கு தீர்த்த உற்சவம், நிறைய பெருமாள் ஆத்துல மூழ்கிறது, சமுத்திரத்துல மூழ்கிறது, குளத்துல மூழ்கிறதுன்னு பல இடங்கள்ல தீர்த்தவாரி ஆகும். அந்த மாதிரி உத்தமர் கோயில் பெருமாளும் அன்பில் பெருமாளும் வடதிருக்காவேரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்துக்கு வந்து ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிக்கிறா மாசி மகத்தன்னைக்கு. இன்னைக்கும் வருஷா வருஷம் அன்னைக்கு ஒரு நாள் கார்த்தால போனா சாயங்காலம் வரைக்கும் ரெண்டு பெருமாளையும் அந்த கரையில சேவிக்கலாம். அப்படி ஒரு திவதேசத்து பெருமாள் இன்னொரு திவதேசத்துக்கு போய் சேவை சாதிக்கிறது ரொம்ப சில இடங்கள்ல மட்டுமே நடக்கும். அந்த பாக்கியம் அன்னைக்கு போனா ரெண்டு பெருமாளையும் ஸ்ரீரங்கத்துல சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு பிள்ளை பெருமாள் எங்கார்னு சொல்லக்கூடிய சுவாமி 108 திருப்பதி அந்தாதி அப்படின்ற பிரபந்தத்திலே இந்த திவதேசத்து விஷயமாக பாடிய பாடல், சில மாதவம் செய்தும் தீவேள் விவேட்டும் பலமானது ஏற்படிந்தும் உலகில் பரம்பனூல் கற்றும் பயனில்லை நெஞ்சே கரம்பனூர் உத்தமன் பெயர்கள். ரொம்ப ஆச்சரியமான எளிமையான வழியை காட்டி கொடுக்கிறார். சில பல தவங்கள் செய்ய வேண்டாம், பெரிய தபசெல்லாம் பண்ண வேண்டாம் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா, தீ வேள்வி வெட்க வேண்டாம், பெரிய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ண வேண்டாம் ரிஷிகள் ஆட்டமா, பல மா நதியில் படிந்தும் குளிக்க வேண்டாம், பெரிய பெரிய புண்ணிய நதிகளில் போய் தேடிண்டு போய் ஸ்நானம் பண்ண வேண்டாம், கங்கைக்கு போறேன் யமுனைக்கு போறேன் தேடி போய் ஸ்நானம் பண்ண வேண்டாம், பரம்ப நூல் கற்றும் பயனில்லை, பெரிய பெரிய சாஸ்திர நூல்களை எல்லாம் கரைத்து குடிக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை, நெஞ்சே கரம்பனூர் உத்தமன் பெயர் கல். கரம்பனூர் உத்தமனைன்னு அவருடைய பெயரை சொல்றதுக்கு கத்துக்கோ மனசே, அதை சொன்னியானா போறும் அவனுடைய அனுகிரகம் பூரணமாக ஏற்படும். அந்த பெருமாளுடைய சலபுராணத்தை நன்னா பாருங்க, என்ன கேட்டான் பெருமாள், அவன் திருவடியை பிடிச்சி யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துட்டான், யாருக்கும் தாமதம் பண்ணவே இல்லை. பிரம்மாவுக்கு சேவை கொடுத்தான், ருத்ரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தான், சத்கீர்த்தி வர்த்தனனுக்கு குழந்தை கொடுத்தான், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறான் புருஷோத்தமன். அவன் வரவா போறவாள்லாம் வரவாயிட்டு போட்டோம் சேவிக்கிட்டோம் கதவு கூட இல்லாம கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதனால அவனுடைய பேரை சொல்றது கத்துக்கோ, கரம்பனூர் உத்தமா எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல, கரம்பனூர் உத்தமன் பெயர்கள் அவன் பேரை சொல்றதுக்கு கத்துக்கோ, அவன் பேரை சொன்னாலே இந்த குழந்தை ஏதோ மனசுல நினைச்சுட்டுதான் என் பேரை சொல்றிருக்கு அப்படின்னு உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே அவன் பூர்த்தி பண்ணி வைப்பான். அதுக்கு அந்த தாயாரும் கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவா. பூர்ணவல்லி தானும் நிறைவானவள், தன்னிடத்திலே வருகிறவர்களையும் நிறைவா வைத்துக் கொள்ளக்கூடியவள். அப்பேற்பட்ட ஆச்சரியமான சுந்தர பூர்ணவல்லி தாயாரும் புருஷோத்தமன் என்கிற உத்தமன் பெருமாளும் எழுந்தருளி சேவை சாதிப்பதான இந்த திவதேசம். நமக்கு சன்னதின்னு பார்த்தா இந்த ரெண்டு சன்னதி, பெருமாள் சன்னதி ஒன்னு, தாயார் சன்னதி ஒன்னு. ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருப்பதான ஆறு திவதேசங்களிலே திருவெல்லரை உறையூர் இந்த ரெண்டு ஊரை தவிர மற்ற நாலு திவதேசங்கள் ஸ்ரீரங்கம் அன்பில் திருப்பேர் நகர் உத்தமர் கோயில் நாலு திவதேசத்திலும் பெருமாள் சயன திருக்கோலம். நாலு திவதேசத்திலும் பெருமாள் ஆதிசேஷன் மீது படுத்துருக்கிற புஜங்க சயனம் தான். அதுல ஒரு பெருமாளை சேவித்தா இன்னொரு பெருமாளை சேவிக்க வேண்டாம், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பான்றது கிடையாது. ஒரு ஒரு பெருமாளும் ஒரு ஒரு மாதிரியான அழகு. அதனால அந்தந்த பெருமாளை அங்கங்க போய் அனுபவிச்சாதான் அந்த அழகு நமக்கு புரியும். இவரை போல அவர், அவரை போல இவர்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நேத்து உபன்யாசத்துல சுலபமா நம்பெருமாளை போலதான் அழகிய மணவாளன்னு சொல்லி ஆயிடுத்து, இவரேதான் அவர்னுட்டு. இன்னைக்கு அப்படி முடியாது. இந்த புருஷோத்தமன் அதி ஆச்சரியமாக ஒரு 25 வயது இளைஞனை போலே பொலிவு சொட்டக்கூடிய முகத்தோடு கூட சரியா ஒரு 25 வயசு பையன் எப்படி இருப்பானோ, ரொம்ப குண்டா, ரொம்ப அவசரமா, தொப்பையும் தொந்தியுமா இல்லாம எப்படி ஃபிட்டா நன்னா இருப்பானோ அந்த மாதிரி ஆச்சரியமா ரொம்ப அழகா திட்டமான அளவோட ஒரு கல்யாண பையன்னா இப்படிதான் இருக்கணும்னு அளவெடுத்து பண்ணின உடம்போட பெருமாள் முகத்துல அப்படி தேஜஸ் சொட்ட ஒரு கல்யாண மாப்பிளைக்கே ஒரு இளைஞனுக்கே உரிய அழகோட ரொம்ப சாந்தமா சயனிச்சுட்டு இருப்பான் பெருமாள். பெரிய பெருமாளை போல அப்படியே ரொம்ப வசீகாரம் பண்ணக்கூடிய, பார்த்தாலே தான் பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த தேஜஸும் கிடையாது. வடிவழகிய நம்பியை போல நன்னா குண்டா பருத்திருக்கிற திருமேனியும் கிடையாது. அப்ப கூட தானை போல நீண்டு நெடிது உயர்ந்த பெரிய திருமேனியும் கிடையாது. அழகா ஒரு இளைஞன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி பெருமாள் யுவாவா படுத்துட்டு இருப்பான். அது ஒரு தனி அழகு. அவனை போய் சேவித்தாதான் அந்த அழகு அனுபவிக்க முடியும். உற்சவர் ஸ்ரீதேவி பூமி தேவியோட கூடிய ரங்கநாதனை போலே அபயஹஸ்தமும் இடது கையிலே கதையை பிடித்துக் கொண்டும் சங்க சக்கரங்களை ஏந்திக் கொண்டும் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அந்த புருஷோத்தமனுடைய படத்தை அடியேன் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், செவிச்சுக்கோங்க. விஷ்ணு ஸ்தலாதர்ஷம் என்கிற கிரந்தமானது இந்த திவ்யதேச விஷயமான தியான ஸ்லோகத்தை நமக்கெல்லாம் அருளியிருக்கிறது. ஸ்ரீமத் உத்தம பத்தனே து பகவான் உத்யோக வைமானிகா ஸ்லாக்கியே புண்ணிய கதம்ப தீர்த்த விலசத் தீரே அஹிஷாயி சுகம் நாம்நாச உர்வரயா ஸ்ரீயா சஹசதா கேலி பரஹ் கேவலம் பிராச்சீதிக் வதனஹ கதம்ப வரதோ விஷ்ணு ச சர்வோத்தமஹ. ஸ்ரீமத் உத்தம பத்தனே து பகவான் உத்யோக வைமானிகா. பத்தனம் அப்படின்னா பட்டணம்னு அர்த்தம், ஊர். ஸ்ரீமத்து பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே பொழிந்து விளங்குகிற, சிரேஷ்டத்தோடு ஐஸ்வர்யத்தோட விளங்குகிற, திரு பொலிகிற உத்தம பட்டனே, உத்தம க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் பகவான் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் உத்யோக வைமானிகா, உத்யோக விமானம் என்கிற விமானத்தின் கீழே, உத்யோக விமானம் என்று ஸ்லாக்கிய ஸ்லாகித்து பேசப்பட்ட, கொண்டாடப்பட்ட, பெருமையாக சொல்லப்பட்ட விமானத்தின் கீழே புண்ணிய கதம்ப தீர்த்த விலசத்து தீரே, புண்ணிய தீர்த்தமான கதம்ப தீர்த்தத்தினுடைய கரையிலே அஹி ஷாயி சுகம். அஹின்னா பாம்பு, ஷாயின்னா படுத்துட்டு இருக்கிறவன், சுகம் அப்படின்னா சுகமா சந்தோஷமா ஆனந்தமா பாம்பு படுக்கையிலே படுத்துக் கொண்டிருப்பவனாக கிடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். நாம்நாச உர்வரையா ஸ்ரீயா சக சதா கேலி பரஹ் கேவலம். உர்வரி, பூர்ணவல்லி என்றெல்லாம் திருநாமங்களை உடைய ஸ்ரீயா மகாலட்சுமியோடு கூட சதா கேலி பரஹ் கேவலம், எப்போதும் விளையாடிக்கொண்டு லீலைகள் பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பதன் காரணத்துக்காகவே வந்து கேவலம், அதுக்காகவே வந்து சனிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றான் இங்க அப்படின்னா, ஒரு 25 வயசு இளைஞனை போல, கல்யாண மாப்பிள்ளைய போல அழகான மிடுக்கான கோலத்தோட இந்த பாம்பு படுக்கையில, இந்த உத்தமர் கோயில் சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே உத்தியோக விமானத்தின் கீழே கதம்ப தீர்த்தத்தினுடைய கரையிலே பாம்பின் மீது எதற்காக படுத்துட்டு இருக்கான் தெரியுமா? உருவரி என்ற பெயருடைய பூர்ணவள்ளி தாயார் இருக்க பாருங்க மகாலட்சுமி, அவளோட சிரிச்சு பேசி விளையாடிண்டு ஆனந்தமா இருந்துட்டு வரவாளை ரட்சிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக, கேவலம் அதுக்காக. பிராச்சி திக் வதனகா, கிழக்கு நோக்கி முகத்தை காட்டிக்கொண்டு கதம்ப வரதோ விஷ்ணு ச சர்வோத்தமஹா. கதம்ப மரமாக காட்சி அளித்த வரதோ, வரதன் எல்லோருக்கும் வரம் தரக்கூடிய அந்த விஷ்ணு எம்பெருமான், ச சர்வோத்தமஹா, எல்லாரை காட்டிலும் நான் உத்தமன் என்பதை உணர்த்தும் விதமாக பிரம்மாவாலும் ருத்ரனாலும் வணங்கப்பட்டு உத்தமன் புருஷோத்தமன் என்கிற பெயரோடே கூட அங்கே எழுந்தருளியிருக்கிறான். அவனை போய் சேவித்து அந்த பிராட்டியை முன்னிட்டு அவனுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டால் நமக்கும் கூட வேண்டியதெல்லாம் தருவான். அவனுடைய பெயரை சொன்னாலும் கூட போதும் என்பதாக இந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் உத்தம பத்தனே து பகவான் உத்யோக வைமானிகா ஸ்லாக்கியே புண்ணிய கதம்ப தீர்த்த விலசத்து தீரே அஹிஷா ஈசுகம் நாம்னா ச உர்வரயாஸ்ரியா சகசதா கேலி பரஹ் கேவலம் கதம்பரதோ விஷ்ணு ஸ்ரீமதே பூர்ணவல்லி நாயிகா சமேத புருஷோத்தம பரபிரம்மனே நம. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.